பாட்டு கால் மீது நீயும் மார் மீது நானும் பாய்ந்தால் போதும் தேனாறு பாயும். என்னென்னவோ நான் நினைத்தேன் நினைத்தேன் சொல்ல வார்த்தை இல்லையே. எப்படியோ நான் கொடுத்தேன் கொடுத்தேன் வெட்கம் தடுக்கவில்லையே. Yeah.